சுவாமி விவேகானந்தருடைய எத்தனையோ புத்தகங்கள் நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் அவர் சொன்ன ஒரு சொல் என்னால் மறக்கவே முடியாத ஒரு சொல். அதை விட அழகா ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனை எது உருவாக்குகிறது அப்படிங்கிறதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். எல்லாரும் சிந்தனைகள் உருவாக்குகிறன்னு சொல்லுவாங்க, ஆனால் சுவாமி விவேகானந்தர் வார்த்தை வித்தியாசமான வார்த்தை. ஒரு மனிதன் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நான் இப்போ ரொம்ப போல்டாக சொல்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நாங்கள் பேசுகிற போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், அதை செஞ்சுடலாம் இதை செஞ்சுடலான்னு தோணும், நாளைக்கு காலம்பரம் அப்படியே பல விஷயம் காணாமல் போயிடும். போகும்போதே டிக்கெட்டை கீழே போடுற மாதிரி பல பேர் என்னன்னா எண்ணங்களையும் கீழே போட்டு அப்படியே போனவங்க உண்டு பல பேர் இல்லையா. நீங்கள் இந்த கூட்டத்தில் உட்காந்து சிந்திச்சது எதுவாவது உங்களுக்கு பயன்படுமானா, நான் ஆழமாக சொல்கிற சுவாமி விவேகானந்தர் பாஷையில், நீங்கள் தனியாக இருக்கிற போது மீண்டும் இந்த சிந்தனை உங்கள் உள்ளுக்குள் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கப்படும். நீங்கள் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையை மாற்றியமைக்கப்படும். தனியாக இருக்குங்கிறது ரெண்டு வகையிலையும், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. தனியாக இருக்கிறதுனா நிறைய எண்ணங்களில் குழம்பாமல் தனியாக இருக்கிறது, பத்து பேருக்கு மத்தியில் இல்லாமல் தனியாக இருக்கிறது, ரெண்டு சேர்ந்து தான். தனியாக இருக்கும்போது என்ன சிந்திக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. யோசனை சொல்கிறது ரொம்ப சுலபம், பின்பற்றுவதான் உலகத்திலே கஷ்டம். சொல்கிறது ரொம்ப ஈஸி. அவர் வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறது, ஒரு 100 கோழி வச்சுருந்தான் ஒரு பையன். 100 கோழியை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசகர்கிட்ட கேட்டால் அவர் சில யோசனையெல்லாம் சொன்னார், கரெக்டாக ஃபாலோ பண்ணால் 50 செத்து போச்சு. ஏதோ அவரால் நான் புண்ணியம். அவர்கிட்ட போனோன்னு சொன்னார், அதை பற்றி கவலைப்படாது, 50 இருக்குது இல்லை, நான் புதுசாக ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு யோசனை வந்திருக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன் செய்யினார். 25 செத்து போச்சு சார், 25 தான் சார் இருக்குது, அதுவும் செத்து போச்சு, இப்போ 25 மிச்சம் இருக்குன்னா. ஒன்றும் கவலைப்படாத, அமெரிக்காவில் புதுசாக கோழி வளர்ப்பு பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான், அதை இப்போ நீ டெக்னிக் அடாப்ட் பண்ணி எல்லாம் சரியாக போயிடும்னா அடாப்ட் பண்ணால் பாக்கி 25 போயிடுச்சு. அவன் வந்து இவன்ட்ட வருத்தமாக சொன்னான், 100 கோழி வச்சுருந்தேன், உன் யோசனையை கேட்டான் எல்லாம் செத்து போச்சுன்னு. அதுக்கு அவன் சொன்னான், பாருங்கள் இன்னும் கூட என்கிட்ட யோசனை இருக்குது, ஆனால் உங்ககிட்ட தான் கோழி இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா. அது மாதிரி நீங்கள் நிறைய யோசனை நிறைய பேர்த்த இருக்க சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் அதை எவ்வளவு எடுத்துக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கை அமைக்க முடியுமே ஒழிய, நான் அத்தனையும் அள்ளி கொண்டாந்து சொல்லிட்டு போகிறதுக்காக வரல. ஒரு வார்த்தை நேற்றுக்கு ஆள் இந்த ரேடியோ டிஸ்கஷனில் வந்தது, கற்றுக் கொடுப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஒரு வாசகர். அப்போ அழகா பாலகுமார் சொன்னார், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உண்மை, நிறைய சொல்லலாம், ஆனால் கற்றுக்கிறது அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னைக்கு நடிப்பு கல்லூரி இருக்குது தமிழ்நாட்டில், எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு திரைப்பட கல்லூரி இருக்குது. பல என்ன சில போனால் பல போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியே கூட சில காலேஜஸ்லாம் டிப்ளமாவோட அதோடலாம் வந்துருச்சு, நடிப்பை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஒன்றை மறந்துடாதீங்க, இந்த நடிப்பு கல்லூரியில் முறையாக பாடங்களை கேட்டு படித்த எல்லோரும் சாதித்ததை விட எந்த நடிப்பு கல்லூரிக்கும் போகாத சிவாஜி கணேசன் தான் அதிகமாக சாதித்திருக்கிறார் என்பதை யோசித்தால் என்ன உண்மை? இன்னும் சொல்ல போனால் இந்த நடிப்பு கல்லூரிகளுக்கு வேண்டிய சிலபஸையே அவர் நடிப்பு தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று பார்த்தால், அவருக்கு யாரும் நடிப்பு கல்லூரியில் பாடத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, ஆனால் சிவாஜி கற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். சொல்லிக் கொள்வதால் அறிவு வளர்வதில்லை, கற்றுக்கொள்வதால் அறிவு வளர்கிறது. யாரும் எதையும் சொல்லித்தர மாட்டார்கள், ஆனால் நீங்களாக கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்னா விழிப்பு வேணும், கிராஸ்பிங் பவர், உள்வாங்கும் திறன், உள்வாங்கும் திறன், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி உள்வாங்கக்கூடிய ஆற்றல் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். ஈவன் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் மூலமாக ஒருத்தர் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரலாம்னா தெர் இஸ் எ லிமிட் ஃபார் இட், ஒரு எல்லா வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். யூ கேன் எஜுகேட் ஃபூல்ஸ் பட் யூ கேன் நாட் மேக் தம் வாய்ஸ் அப்படின்னா, நீ முட்டாள வேணா படிக்க வச்சுடலாம் பட் பெரிய அறிவாளி ஆக்கிட முடியாது. யூ கேன் எஜுகேட் ஃபூல்ஸ் பட் யூ கேன் நாட் மேக் தம் வாய்ஸ். ஏன்? நான் ஒரு சொற்பொழை கூட ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஒரு சீன மகாராஜாவுடைய பிள்ளை பட்டம் கட்டணும் ஆசைப்பட்டான், தன்னுடைய பிள்ளைக்கு பட்டம் கட்டணும்னு. அந்த பிள்ளை மக்கா இருந்துட்டான், இந்த பிள்ளைக்கு பட்டம் அது பவரில் இருக்கிற பல பேருக்கு சிக்கல், அவன் பிள்ளை கரெக்டாக மக்கா வந்து பிறந்துருவான், பெரிய சிக்கல் அது. அந்த பிள்ளைக்கு பட்டம் கட்டணும் ஆசைப்பட்டான், அந்த ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டேன், நீ ராஜா கெட்டிக்கான, உன் பிள்ளை மக்கா இருக்கிறான், அவனை ராஜாவை நாங்கள் வச்சுக்க மாட்டோம். உடனே ராஜா அவனை ஒரு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வாடான்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பிள்ளை வந்தோடனே இப்போ என் பிள்ளை படிச்சுட்டான் அறிவாளி ஆகிட்டான். அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தான், சூட் கோட்லாம் போட்டிருந்தான், எல்லோரும் பார்த்து ஹல்லோன்னு கை குலுக்குறான், ரொம்ப டீக்காக சாப்பிட்றான், ஸ்பூன் வச்சு சாப்பிட்றான், ஃபோர்க் வச்சு சாப்பிட்றான், ரொம்ப மாறி போயிட்டான். எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப அறிவாளி ஆகிட்டான், ரொம்ப படிச்சிட்டான் அப்படி. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிராமத்துக்கு கிழவன் சொன்னான், நீ அறிவாளி ஆகிட்டான்னு சொன்னால் நான் எப்படி நம்புறது, நான் அதை டெஸ்ட் பண்ணணும்னா. பண்ணு. அவன் டக்குன்னு கையில் இருந்த மோதிரத்தை கயிற்றி உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், நீ என்ன படிச்சுட்டு வந்த அப்படின்னா, என்னெல்லாமோ படிச்சிருக்கேன், ஜோசியம் கூட தான் படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சிருக்கிறேன், எதுவும் கேள்வி கேள்வி பதில் சொல்கிறேன். அவன் அப்போ தான் மோதிரத்தை கயிற்றி உள்ளே வச்சுக்கிட்டு ஜோசியெல்லாம் படிச்சிருக்கிறியா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று ஒரு பேப்பர் பேனாலாம் எடுத்து அப்படிலாம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்படி யோசிச்சு சொன்னால், அது வட்டமாக இருக்கிறது, உள்ளே இடைவெளி இருக்கிறது, அது வட்டமாக இருக்கிறது, உள்ளே இடைவெளி இருக்கிறது, கொஞ்சம் ஒளியாகவும் இருக்கிறதுன்னா, ஏ அது என்னன்னு சொல்லிட்டான்னு, அது எங்கள் சிலபஸில் இல்லைன்னா, இது பெரிய சிலபஸில் இருக்கணுமா, பாடத்தில் இருக்கணுமா, காமன் சென்ஸ்னு ஒன்று தான் சொல்ல மாட்டேன், இவ்வளவு சொல்கிறது வட்டமாக இருக்குது, ஒளியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதில்ல, அப்போ காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும்னா, அவன் எப்படி யோசிச்சுட்டு சொன்னான், ஆ அப்படி வேணா என் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் அது ஒரு வண்டி சக்கரம்னா, அதாவது இவனுக்கு சிலபஸில் சொல்லி கொடுத்தபடி வட்டமாக இருக்குது ஒளியாக இருக்கலாம் தெரியுது, ஆனால் வண்டி சக்கரத்தை உள்ளங்கைக்குள் வைக்க முடியாது என்ற காமன் சென்ஸ் இல்லை. காமன் சென்ஸ் இல்லாமல் செவன்த் சென்ஸை அடைய முயற்சி செய்து என்ன செய்வது, உலகத்தில் முதலில் அவரவருக்கு உரிய உள் விழிப்பு ஏற்பட்டாக வேண்டும். இன்னொருவர் சொல்லிக் கொடுப்பதால் மட்டுமே ஒருவர் அறிவாளியாக ஆகிவிட முடியாது. தான் உள்ளிருந்து வாங்கி கொள்ளுகிற திறன் இல்லை என்றால், தான் அதை உள்ளிருந்து அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற திறன் இல்லை என்று சொன்னால், இன்னொருவர் முயன்று ஒருவரை அறிவாளியாக ஆக்கிவிட முடியாது. இந்த அடிப்படை உணர்வை முதலில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் படைப்பே அப்படித்தான் இருக்கு. என்னன்னா, நாம சொல்லிக் கொடுக்கறத விட கத்துக்கிறத வச்சு தான் அது மேல வருது, ஆனா அதை நம்ம கவனிக்கல. இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி சொல்லுவாங்க, என் குழந்தைய எப்படி வளர்க்குறேன், நான் 100 விஷயம் சொல்லி கொடுத்தேன் ஆனா என் குழந்தைய எதையுமே கத்துக்கல. ஒன்னு மறந்துடாதீங்க, நீங்க சொல்லிக் கொடுக்கற எதையுமே அது கத்துக்காது, ஆனா தானா கத்துக்கிறத கத்துக்கும். நீங்கள் 100 விஷயம் சொல்லி கொடுப்பீங்க, அது எதுவுமே அது மண்டையில் ஏறாது, ஆனால் தானாக கற்றுக்கிறது அது கற்றுக்கும். எங்களுடைய வீட்டில் நடந்த நிகழ்ச்சி சொல்கிறோம்னா, அப்புறம் ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்து போன சமயத்தில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாமல் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம். வீட்டில் எங்கேயும் போக முடியாது, டிவியில் அவருடைய ஃபியூனரல் எல்லாம் போயிட்டுருக்கு கம்ப்ளீட்டாக. அப்போ உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் யாரும் வெளியில் போக முடியாது, உள்ளே வர முடியாது, காய்கறியெல்லாம் கூட கிடைக்காது, பாலெல்லாம் கூட கிடைக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்து 2 நாளாக தங்கியிருக்கான். அவனுக்கு எதை பற்றி என்ன கவலை, எது கிடைச்சா என்ன கிடைக்காட்டினா, அவனுக்கு எல்லாம் கரெக்டாக கிடைக்குது. அவன் நல்லா மத்தியானம் சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு கட்டில் அவன் மாட்டு படுத்துட்டான். நாங்கள் இந்த ஃபியூனல் பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ என்னுடைய சின்ன பண்ணுக்கு ரொம்ப வயசு ரொம்ப குறைச்சல, ஒரு சின்ன குழந்தை பார்ப்போம். நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காரியம் பண்ணேன், அவன் கட்டிலில் படுத்துருக்கிறான். இவன் என்ன பண்ணினா, நாற்காலி நான் உட்காரத்துக்குன்னு போட்டு ஒரு சின்ன தலகாணி வச்சுருக்கேன், வட்டமான தலகாணி, நடுவில் அந்த துவாரம் இருக்கேன், அந்த ஹீட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாற்காலி உட்காந்து எழுதுறதுக்காக போட்டிருக்க. அந்த தலகாணி எடுத்தா, வட்டமாக இருந்து நடுவில் காலியாக இருக்கிற அந்த தலகாணி எடுத்தா, இவன் படுத்துருக்கிறான். இவன் ஒரு சுற்றி சுற்றி வந்தான், என்ன பண்ணுறான்னு விழுங்குதா, அதை கையில் எடுத்துக்கிட்டா, அவன் ஒரு சுற்று, அவனும் அது மாதிரி தான் படுத்திருக்கான். அப்படி சுற்றி வந்துட்டு அந்த தலகாணி அவன் காலுங்கிட்ட வச்சுட்டு அப்படி கும்பிட்டாங்க. நான் அப்படி திட்டுக்கிட்டு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னு, சும்மா இருப்பா டிவியில் வர்றத பண்ணுறேன்னு. நான் அவளுக்கு 100 ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கிறேன், 100 விஷயம் சொல்லி கொடுத்துருக்குறேன், அவள் எதையுமே பண்ணதில்லை. இதை நான் சொல்லியே கொடுக்கல, கரெக்டாக பண்ணிட்டாளே. இளம் வயதில் பிறர் சொல்லிக் கொடுப்பது மண்டையில் ஏறாது, தானாக கற்றுக்கொள்வது கண்டிப்பாக ஏறும். இன்னொருவர் எதையும் சொல்லிக் கொடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை, தானாக கற்றுக்கொள்வது. அப்ப நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நாம நினைச்சா, நாம் சரியானபடி இருந்தால் மட்டுமே அவர்கள் சரியாக இருக்க முடியும் என்பதை பெற்றோர்கள் முதலில் உன்னை அறிதல், பிள்ளைகள் அல்ல, தன்னை அறிந்தால் தான் தன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் அறிய முடியும். We want to blame them, அவங்கள குறை சொல்ல விரும்புகிறோம். நம்மை பார்த்துதான் பல விஷயங்களை அவர்களாக கற்றுக்கொள்கிறார்கள், சொல்லிக் கொடுப்பதை அல்ல. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் மேல போவோம். எந்த வகையில மனிதன் தன்னை உயர்த்தி கொண்டே போக வேண்டும், எந்த அளவுக்கு அவன் மேல போகணும், தன்னை அறிதல் அப்படிங்கிறதுக்கு பல செக்ஷன் இருக்கு. இப்ப நான் வேற யாரையோ சொல்றதை விட நான் எங்கிலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன அறிதல் சொன்னா, நான் ஒரு சுகி சிவம், ஒரு பேச்சாளர் அல்லது ஒரு எழுத்தாளர், ஒரு இந்தியன், ஒரு இந்திய தமிழர், இப்படி சில எல்லைகள் இருக்கு. ஆனால் என்னுடைய எல்லை எந்தெந்த இடத்துல என்னன்னா, அது மாறிக்கொண்டே இருப்பது என்பதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய குடும்ப மருத்துவர், ஃபேமிலி டாக்டர், எங்கள் அப்பாவோட வயசில் பெரியவர், வெரி சீனியர். அவர் அவர்களுடைய பேச்சுனா அவ்வளோ உயர். ஏன்னா இத்தனோண்டு பையன்லேருந்து அவர் பார்த்துருக்கிறார். நான் இத்தனோண்டு பையனாக ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து அவர்கிட்ட வைத்தியம் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் போனால் எந்திரிச்சின்னு கை குலுக்குவார். உன் கேசட் கேட்டவர் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, திருவண்ணாமலை கேட்டேன் அப்படியே என்னமோ மாறி ஆகிப்போச்சு அப்படிம்பார். எல்லாம் சொல்வார், ஒன்றை மறந்துடக்கூடாது. என்னுடைய பேச்சில் அவர் அவ்வளோ பரம ரசிகர், எல்லாம் சரி. ஆனால் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கணும், என்ன, நான் இப்போ அவரை பார்க்க போகிறதுக்கு ஒரு நோயாளியாக, ஒரு உடம்பு சரியில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் உன் பேச்சு என்னமோ இருக்கு தெரியுமா, எவ்வளோ விஷயம் சொல்கிற, எல்லாம் சொல்வார். சொல்லிட்டு அவர் சொல்வார், யோ உடம்ப குறைய, எல்லாம் சொல்கிற, இப்படி இருந்தால் உடம்பு என்ன ஆமா, ஆ பட்னி கிடையா, மனசு கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு, குறைய ரொம்ப உரிமையாக சொல்வார். என்ன இப்படி, இப்போ பாருங்க, ஊருக்கெல்லாம் புத்தி சொல்கிற சொற்பொழிவாளருங்கிறது எனக்கு மேடையோடு சரி, டாக்டர் கிளினிக்குள்ளே போய் உட்கார போது கை கட்டி மரியாதையாக உட்காரணும். ஏன், இங்கு நான் வேறு, அங்கு நான் வேறு, இங்கு நான் பேசி அவர் கேட்கணும், அங்கே போனால் அவர் பேசி நான் கேட்கணும், அந்த இடத்துல என்னுடைய ரோல் வேற, இந்த இடத்துல என்னுடைய ரோல் வேற. ஒரு மனிதன் எல்லா இடங்களிலும் ஒரே தன்மைத்தோடு இருந்து விட முடியாது. அவன் வெவ்வேறு ரோல் பிளே பண்றோங்கிற தெளிவை அறிந்து கொண்டு விட்டால் தான் எத்தனை பன்முக மனிதனாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப எனக்கு எல்லாம் பேச தெரியுதுங்கிறதுக்காக டாக்டர் சொல்லும்போது குறுக்கு குறுக்கு நாம பேசிட்டு இருக்க முடியுமா? அங்க நான் பேஷண்டா வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன், ஒரு ஊசிக்கு ரெண்டு ஊசி போட்டுருவாரு. அப்ப அது அவருடைய பிளேஸ் அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்துல இருக்கு. அவர் மேடையில வந்து எதிராக உட்கார்ந்தா நான் டாக்டரை வாங்குவாங்கன்னு வாங்குவேன். அதை மரியாதையை கேட்டு அவர் பாட்டுக்கு எழுச்சி போகணும். இப்ப என்னன்னா எல்லா இடத்திலும் சுகீசிவம் ஒன்றல்ல. பேசுகிற போது பேச்சாளர், ஆனால் மருத்துவர் முன்பு போகிற போது ஒரு அடக்கமான நோயாளி. இதுதான் பல பேருக்கு தெரியலனா எல்லா இடத்திலையும் தன்னை ஒரே மாதிரி நினைச்சுக்கிட்டு அபத்தமா ஏதாவது பண்ணிடும். உன்னை அறிதல் என்றால் ஒவ்வொரு இடத்தில் உன்னுடைய எல்லை ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. நீ இந்த இடத்துல யாரு, இந்த இடத்துல உன்னுடைய ரோல் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா பலவிதமான காரியங்களை சுலபமா செய்யலாம். இது ஒரு கோணம் உன்னை அறிதல் அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு கோணம் என்னன்னா, நேற்று நான் வானிலை பேசுற போதே சொன்ன ஒரு வார்த்தை எப்படின்னா, ஒரு மனிதன் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய பலம் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தன்னுடைய திறம் தெரிஞ்சுக்கணும், திறமை என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, தான் வாங்கி வந்த வரம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய பலம் என்ன, திறம் என்ன, வரம் என்ன, மூணு இருக்கு. இப்ப பலம்ங்கிறது எல்லாருக்கும் ஆவரேஜா இருக்க ஒழிய எல்லாரும் எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைச்சி ஜெயிச்சிட முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. இப்ப 12 அடி தாண்டு 10 அடி தாண்டனா 12 அடி தாண்டலாம் நினைச்சாதான் அது புத்திசாலித்தனம். 10 அடி தாண்டனா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர்னாரே திருவள்ளுவர். அது மாதிரி மேடம் நீங்க 20 அடி தாண்டுங்கன்னா என்ன அர்த்தம், நம்மளை ஒழிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓ பண்றனே அப்படின்னா நம்ம கதை என்ன ஆகிறது? அப்ப தன் பலம் தெரியணும் முதல்ல, தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கறது தெரியணும். அப்புறம் தன்னுடைய திறம் என்ன, எந்த விஷயத்தில் நமக்கு எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு தன்னுடைய திறன் தெரிஞ்சிருக்கணும். இந்த தன் பலம் தெரிகிற போது என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே நமக்கு பலம் இருந்து நமக்கு அது புரியாம இருக்கலாம். இது ஒரு நிலை இருக்கு. இப்ப பல வகையில பல பேருக்கு பல வகையான பலம் இருக்கும், ஆனா தங்கிட்ட அது இருக்குங்கிறது தெரியாம இருக்கும். நாங்க புராணங்கள் பேசுற போது ஒன்னு சொல்லுவோம், அனுமனுக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படிம்போம். நான் இதை சொல்லும்போது ரிலிஜனாக இருக்கும். நான் வேற ஒரு பகுதியில், சிறுத்தைக்கு தன் பலம் தெரியாதுமா, விலங்கியல்ல புலியை விட சிங்கத்தை விட சிறுத்தைக்கு வந்து தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாதா, சிறுத்தைக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படின்னு விலங்கியல்ல ஒரு கருத்து உண்டு. நிறைய பலம் உண்டு சிறுத்தைக்கு, ஆனால் தன் பலம் என்னன்னு சிறுத்தைக்கு தெரியாதுன்னா. அது மாதிரி தான் புராணத்தை சொல்லுவாங்க, அனுமனுக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாது, கடல் காண்றது கடல் தாண்டதுன்னு சொன்னால் தனக்கு அது முடியாதுன்னு முதல்ல நினைக்கிறான் அனுமன். அப்புறமா உன்னால முடியும் அப்படின்னு ஜாம்பவான்னு ஒருத்தர் சொல்லி அவன் கடல் தாண்டி போனான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நான் இதை வச்சு ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா, முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம கவனிச்சுக்கணும். நம்ம சோர்ந்து போகிற போது தட்டி கொடுக்குறவங்களா ரெண்டு பேர் இருந்தாலே பல காரியத்தை ஜெயிக்கலாம். இதை விட நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களையே சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோன்னு வச்சுங்க, நம்மளால் முடிஞ்ச உதவி அப்படின்னு. அப்புறம் நம்ம எப்படி வளர்கிறது மேலே, நம்ம ஏதாவது முடியலன்னு சொல்கிற போது பையன் முடியலன்னு சொல்கிறான், முடியும்டா ராஜா நீ எழுதி பாடுறா பரீட்சை எழுதலாம் பாஸ் பண்ணலாம்டா கண்ணா, அதை விட்டுட்டு நீ எங்கே உருப்பிட போகிற, நீ விளங்க போகிறதே இல்லை, நீ ஒன்றும் அவனே டிஸ்கரேஜாக இருக்கான். அப்போ இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய லெவலில் சுற்றி இருக்கிறவங்க இருந்தால் அவன் எப்படி முன்னுக்கு வர முடியும்? அப்போ ஒன்று தேர்ந்தெடுத்துக்கணும், நம்முடைய பலத்தை கண்டுபிடிக்கணும். நம்மால் நம்முடைய பலத்தை உணர முடியுதோ முடியலையோன்னு குழப்பம் வந்தால், நம்மை தட்டி கொடுக்கிறவர்களாக நம்முடைய சுற்ற இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையாவது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பலசாலியான அனுமன் கூட கடல் தாண்டுகிற போது தன்னோட பலம் தெரியாம இருக்க ஜாம்பவான் ஒருத்தர் உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லி அவர் கடல் தாண்டினார் என்று ஒரு வரலாறு வருது. அப்ப டிஸ்கரேஜ் பண்றவங்களை நம்மளை சுற்றி ஒருபோதும் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு மத்தியில நாம இருக்கக்கூடாது. இருந்தோம்னா இன்னும் நம்முடைய எல்லை கீழே கீழே கீழே போயிடும். அப்ப முதல்ல தன்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ளுதல், அப்புறம் என்ன தன்னுடைய திறத்தை தெரிந்து கொள்ளுதல். இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. திறத்தை தெரிந்து கொள்ளுதல்னா அது கரெக்டாக பர்த்லேருந்து இவ்வளோதான்னு கிடையாது, அது வந்து டெவலப் ஆகிட்டே போகக்கூடிய விஷயம், நிறைய கூடிக்கொண்டே போகக்கூடிய விஷயம். 5 வயசு நமக்கு என்ன திறமை இருந்தோ அதான் 50 வயசுல இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, இருந்தால் 45 வருஷம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். 5 வயசுல இருக்கிறதா எனக்கு 50 வயசுலையும் இருக்குது அப்படின்னா இது என்னத்துக்கு அப்புறம்? அதெல்லாம் சில பேர் பேசும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு ஆரம்பிப்பான். ஒருத்தன் கேட்டான், நிறுத்து நினைவு தெரிஞ்சுன்னு சொல்லு. ஏன் உனக்கு விவரம் தெரிஞ்சுதா எனக்கு ஞாபகமே இல்லை, அதனால நீ நினைவு தெரிஞ்சுன்னு வேணா பேசு, உனக்கு விவரம் தெரிஞ்சுதா எனக்கு தெரியலன்ட்டான். அப்ப 5 வயசுல என்ன தெரியுமோ அதான் 50 வயசுல தெரியும்னா நம்ம இருந்து என்ன இல்லாமல் போய்தான் என்ன, திறமை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு சீலிங் கிடையாது, இதோட நின்று போயிடும்னு சொல்ல முடியாது, வளர்ந்து கொண்டே வரக்கூடியது, திறமையை வளர்த்துக்கொண்டே போகணும். அப்போ தன்னுடைய திறம் என்ன என்று காண்பது 2வது நிலை. அப்புறம் என்ன என்னன்னா தன் வரம் என்ன, அந்த தன் வரம் என்னங்கிறது தான் பாலகுமாரன் சொன்னது உங்களுக்கு. நீங்க மனித எல்லையில நின்று சிற்றெல்லையிலேயே என்னுடைய பலம் இவ்வளவுதான் என்னால திறமை இவ்வளவுதான் நீங்க நினைச்சீங்கன்னா ரியலி இட் இஸ் லிமிட்டட். ஒரு ஹியூமன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு எல்லையோடு நின்று ஒரு செகண்ட் நீங்கள் மேலே ஜம்ப் பண்ணி என்னன்னா சூப்பர் பவர். நீங்கள் எந்த ரிலிஜனாக வேணா இருங்க, அதை பற்றி கொஸ்டினே கிடையாது. இல்லை ரிலிஜன் இல்லாத எத்திஸ்டாக கூட எனக்கு பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஒரு உண்மை இருக்குது என்னன்னா, இந்த ஹியூமன் பவர் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட், பட் அன்லிமிட்டட் பவர் மேலே இருக்குது. எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்குது, மேலேனா மேலே இல்லை, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் ஹியூமன் பவரை மட்டுமே வச்சு சில காரியம் செய்கிற போது என்னன்னா ஒரு எல்லையில் அந்த காரியம் முறிஞ்சு போகுது. ஆனால் அந்த அன்லிமிட்டட் பவரோட ஒரு லிங்க் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு செயலும் எல்லையற்றதாய் முடிவற்றதாய் அழிவற்றதாய் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. என்னை சுகி சிவம் என்று உணர்கிற காலத்தில் என் செயல் திறன் குறைந்திருக்கிறது. நான் எல்லையற்ற பர ஆற்றலினுடைய ஒரு துளி, அதற்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் என் செயல் எல்லை, என் எண்ண எல்லை, என் பணி எல்லை விரிவடைந்து கொண்டே போகிறது. அது முடிவில்லாததாக இருக்கிறது. ஒரே வார்த்தையில் சொல்வதா இருந்தா, அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது. அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது. ஆனால் அலை தன்னை கடலின் ஓர் உறுப்பு என்று புரிந்து கொள்ளுகிற போது, தன்னை கடலாக உணர்கிற போது, அந்த அலை அழிவதே இல்லை. மீண்டும் மீண்டும் மீண்டும் எழுந்து தன் ஆவேசத்தையும் பணியையும் செய்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் அலை என்ற சிற்றலைக்கு போகிறார்கள், கடல் என்ற பேரலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் அதுதான் பரம்பொருளோடு நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளுகிற தொடர்பு. நாம் அழிவற்றவர்கள் என்ற உண்மை புரிகிறது. நம் பலமும் பணியும் ஆற்றலும் பல மடங்கு விரிவடைகள். மதர் தெரசா இந்தியாவில் வந்து தன்னுடைய இன்ஸ்டிடியூஷனை தொடங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஒரு தேவாலயம் கட்டணும், இறைவனுக்கு ஒரு தேவாலயம் கட்டணும்னு மதர் தெரசா ஆசைப்படுறாங்க. ஒரு நாள் கையில் ஒரு காசை வச்சு இப்படி மூடிட்டு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் வந்து பெரிய தேவாலயம் கட்ட போகிறேன், கட்டத்துக்கு வேணுங்கிற காசு கூட என்கிட்ட இருக்குது, நான் கட்ட போகிறேன் அப்படி. எவ்வளோ காசு இருக்குது காட்டுங்கன்னாங்க. உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, காட்டுங்க அப்படின்னு ஒன்று இப்படி கையை திறந்து காமிச்சா மூணு காசு இருந்தது, அதில் மூணே மூணு காசு. அப்போ எல்லாம் சொன்னால், நீ அரைப்பைத்தியம்னு சொல்கிறது கரெக்டு தான், மூணு காசு வச்சுருக்கிற, நீ எப்படி பெரிய தேவாலயத்தை உனால் கட்ட முடியும், எப்படி உன்னால் கட்ட முடியும் கேட்குறாங்க. மதர் தெரசா சொன்னாங்க, உங்களுக்கு என்னென்ன தெரியுதுங்க? தெரசா நான் தெரிகிறேன் இல்லையா? ஆமாம். அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுது? மூணு காசு தெரியுது இல்லையா? ஆமாம். இந்த தெரசாவையும் மூணு காசையும் நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு இதை வச்சு எப்படி கோயில் கட்ட முடியும்னு கேட்குறீங்க. இந்த ரெண்டை தவிர இன்னொன்று இங்கே இருக்குது, அது உங்கள் யாருக்கும் தெரியலையான்னாங்க. என்ன இங்கே மூணு இருக்குது, என்ன? ஒன்று தெரசா, இன்னொன்று மூணு காசு, அப்புறம் என்ன? எல்லையற்ற இறையாற்றல் என் கூடவே இருக்குது, அதுதான் அந்த காரியத்தை முடிக்கப் போகிறது. உங்களுக்கு ரெண்டு தான் கண்ணுக்கு தெரியுது, அது தெரிய மாட்டேங்குது, ஆனால் அதோடு எனக்கு இருக்கிற தொடர்பு தான் இந்த காரியத்தை வெற்றியாக ஆக்கப் போகிறது அப்படின்னாங்க. தட் இஸ் ட்ரூ. இப்போ நான் என்னுடைய எல்லையை சிற்றெல்லையிலேயே நிறுத்தி காரியம் செய்கிறதா இருந்தால், ஒரு ஆஃபீஸுக்கு போகலாம், ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலாம், ஒரு எல்லையோடு நிறுத்தி உள்ளா. ஆனால் என்னை பேரல்லையாக ஆக்கி கொண்டால் என்னுடைய பணி அழிவதே இல்லை. திருவள்ளுவருடைய பணி அப்படி, சுவாமி விவேகானந்தருடைய பணி அப்படி. உலகத்தை மாற்றி அமைத்த எண்ணற்ற தலைவர்கள் தங்கள் சிற்றல்லையில் இருந்து செயல்பட்டதாக வரலாறே இல்லை, அந்த பேரல்லையின் ஒரு உறுப்பாகவே தங்களை ஆக்கி கொண்டார்கள். அதனால் தான் அவர்கள் செய்த அளவு பணி வேற யாராலும் செய்ய முடியவில்லை. உன்னை அறிந்தால் என்றால், உன்னை சிற்றல்லையாக அறிந்தால் நீ குடும்பம் நடத்தலாம், உன்னை பேரல்லையாக நடந்தால் நீ உலகத்தையே நடத்தலாம். உன்னை சிற்றல்லையாக புரிந்தால் நீ குடும்பம் நடத்தலாம், உன்னை பேரல்லையாக உணர்ந்தால் நீ உலகத்தை நடத்தலாம். அப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம எப்படி அறிந்து கொள்ளுகிறோமோ அதற்கு ஏற்ற வகையில் நம்மாலே ஒரு காரியத்தை செய்ய முடிகிறது, வெற்றிகரமாக முடிக்க முடிகிறது. அப்புறம் மெட்டீரியலிஸ்டிக்கா சாதாரண லெவல்ல மேல வரத்துக்கு உன்னை அறிதல் என்பது எவ்வளவு தூரத்துக்கு பயனுடையதா இருக்கு? நான் ஒரு சின்ன நிகழ்ச்சி முதல்ல சொல்லணும். என்னன்னா, ஐ பிளே அ டிஃப்ரெண்ட் ரோல்னு சொன்னால், விதவிதமான ரோல் பிளே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்போ எந்த ரோல் நான் பிளே பண்ணுறேன், அதில் நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை முழுக்க அங்கங்கே நிறைவாக இருக்கும். நான் கவுன்சிலிங் பண்ணுறதில்ல, தனியாக வந்து யாராவது பேசினா நான் அதை தலையிட விரும்புறதில்லை. ஒரு குடும்ப விஷயத்தில் போய் உட்காந்து பேசி ரொம்ப சிரமமான காரியம். கவுன்சிலிங்க்கு வரவங்க பல பேர் கூட நம்மக்கிட்ட கேட்டுட்டு ஒரு ஐடியாவை யோசிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அவங்க விஷயத்துக்கு நம்ம என்டார்ஸ்மெண்ட் வாங்க தான் வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தால் என் ஒய்ஃப் மக்கு, அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் சொல்லுங்க, இதுக்கு என் வேலையாது. ஒய்ஃப் என்ன சொல்லுவா தெரியுமா? இந்த ஆள் ஒரு சிடுமுஞ்சி, எவ்வளோ சொன்னாலும் இருக்கு வந்து சுறுசுறும் கோவம் தான் வருமே ஒழிய நிதானமாக அவனை சொல்கிறதுக்கே தெரியாது. அதை நானும் 50 வருஷமாக சொல்லி பார்த்து அழுத்து போயிட்டேன், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க, இது என் வேலையா? ஒய்ஃபு ஹஸ்பண்டை பற்றி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கா, அது ரெண்டுக்கும் என்டார்ஸ்மெண்ட் யார்கிட்ட வாங்கிட்டு போகலான்ட்டு என்கிட்ட வந்து உட்காந்துருப்பாங்க கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், பொதுவாக தனிப்பட்ட முறையில் யார்ட்டையும் போகாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை ஒரு குடும்பத்தில் ஏன் வருது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அல்லது இல்லத்தில் தகராறு பிரச்சனை எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, ஒரு அடிப்படை உண்மையை இன்னும் பல பேர் குடும்பத்தில் புரிஞ்சுக்கல. இப்போ நான் வந்து ஒரு ஃபாதர் அப்படின்னு ஒரு ரோலை நான் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறேன், வீட்டில் அப்பா அப்படின்ற ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா என்டையர் நான் டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்க வேண்டியிருக்கு. ஹஸ்பண்ட் அப்படி ஒரு ரோல் நான் பெர்ஃபார்ம் பண்ணுற போது என்னுடைய ஆக்டிவிட்டிஸ், என்னுடைய அப்ரோச், என்னுடைய திங்கிங், என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய பார்வை எல்லாம் மாற வேண்டியிருக்கு. நான் சன், என்னுடைய அப்பாவுக்கு நான் மகன் வரும்போது நான் என்னுடைய என்டையர் ஸ்டைல் எல்லாத்தையும் நான் மாற்ற வேண்டியிருக்கு இல்லையா? வி ப்ளே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், விதவிதமான பாவங்களை, விதவிதமான வேலைகளை நம்ம செய்கிறோம், விதவிதமான வேஷங்கள் போடுறோம். அந்த வேஷங்கள் எல்லாம் உண்மையான வேஷங்கள், அதான் வித்தியாசம். இல்லறத்துல கணவன் மனைவி தகராறு, கணவன் மனைவி தகராறு, கணவன் மனைவி தகராறுங்கிறாங்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டா இல்லறத்துல சண்டையே வர முடியாதுங்க. என்ன ஒரு கணவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, என் மனைவி எனக்கு என்னென்ன உதவ முடியும்னு லிஸ்ட் வச்சிருக்கான். ஒரு மனைவி என்ன எதிர்பார்க்கறா தெரியுமா, இந்த கணவர் எனக்கு என்னென்ன உதவ முடியும்னு லிஸ்ட் வச்சிருக்கான். இந்த மாதிரி லிஸ்ட் வச்சிருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, இந்த லிஸ்ட் வச்சிருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன், உங்களுக்கு இன்னொருத்தர் உதவுறதுக்கு கல்யாணம் அல்ல, இன்னொருத்தருக்கு நீங்க உதவுறதுக்கு தான் கல்யாணம். நான் அவளுக்கு என்ன பண்ண முடியும், நான் உனக்கு எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும், இதை கணவன் யோசிக்கணும். உனக்கு நான் எப்படி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும், இதை மனைவி யோசிக்கணும். இன்னைக்கு சொல்கிறேன், எனக்கு இவ இதெல்லாம் பண்ணினா என்ன நினைக்கிற கணவனுக்கும், எனக்கு இவர் இதெல்லாம் பண்ணினா என்ன நினைக்கிற மனைவிக்கும் தான் தகராறு இருக்குமே ஒழிய, இவளுக்கு நான் என்ன உதவலாம் அப்படிங்கிற கணவனுக்கும் இவருக்கு நான் என்ன உதவலாம்ங்கிற மனைவிக்கு நடுவில் சண்டை வந்ததா? வரலாறே கிடையாது, வரவே முடியாது. அப்போ என்னன்னா, அந்த இல்லறத்தில் உன்னை அறியணும், உன்னுடைய ரோல் என்ன, நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணுன்னு புரிஞ்சுக்கணும். பெரிய சபை நான் சொல்லலாம் சொல்லாமே போகலாம், ஆனாலும் சொல்லாமல் போக முடியாது சொல்லிட்டு போயிடுறேன். குடும்ப வாழ்க்கைக்கு இல்லை, குடும்ப வாழ்க்கைக்கு இல்லை, தாம்பத்தியம்ங்கிறதுல என்ன இருக்கு? இன்னைக்கு தாம்பத்தியம் எல்லாருடைய என்ன என்ன தெரியுமா, தான் எப்படி சந்தோஷப்படுறதுங்கிற எண்ணத்தோட தாம்பத்தியத்துக்கு போறவே ஃபெயிலியர் ஆயிடுறான். எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் தாம்பத்தியத்தில் வெற்றி பெறுகிறார்கள். தான் திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு முறையும் தாம்பத்தியத்தில் தோற்று போகிறார்கள். எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தாம்பத்திய உறவில் தோற்றதாக வரலாறு கிடையாது. நான் அவளுக்கு நன்மை செய்ய வேணும், அவள் எனக்கு நன்மை செய்ய வேணும், இதான் சீக்ரெட், இல்லறத்துடைய சீக்ரெட். அதை விட்டு அவ எனக்கு இந்த உதவி பண்ணினா என்ன, அவ நினைக்கிறா இவர் நமக்கு இந்த உதவி பண்ணா என்ன, அந்த திருப்தி, எதிர்த்தரப்பை திருப்தி செய்தல் என்பதுதான் இல்லறத்துடைய சீக்ரெட். அதை கணவன் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பா அந்த ரோல் நம்ம பிளே பண்ணுற போது நடந்து கொள்ள வேண்டிய முறையே வேறு. குழந்தைகள்கிட்ட நடிக்கணும், கோவப்படுற மாதிரி நடிக்கணும். கண்டிப்பாக குழந்தைங்க நம்மளால் கோச்சிக்க முடியாது, ஆனால் கோவப்படுற மாதிரி நடிக்கணும். அந்த குழந்தைகள் நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம அப்பாட்ட நம்ம இருக்க வேண்டிய முறை வேறையாக இருக்குது. ஒரு இல்லற சராசரி லைஃப், ஆனால் அதில் கூட நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயங்கள் வெவ்வேறு இருக்குது. நான் இதை தான் இல்லறத்தில் சொன்னேன், குடும்பத்தில் சொன்னேன். எந்த தொழிலுக்கு வேணால் வாங்க, டீச்சர், குரு, ஒரு வாத்தியார், ரோல் ஆஃப் த குரு. ஒரு குருவனுடைய ரோல் என்ன? மாதா பிதா குரு தெய்வம் தான். மாதா பிதா குரு தெய்வம். ஆக்சுவலாக குருங்கிற வாத்தியார் என்ற நினைக்கிறாரு, எங்கள் ஊரில் 10 to 5 பாடம் நடத்தணும், 10 to 5 பாடம் நடத்தியாச்சு, த ரோல் ஆஃப் த குரு ஃபினிஷ்ட். வெரி சாரி, 10 to 5 பாடம் நடத்துறது குருவோட ரோல் அல்ல. பின்ன என்ன, அவன் அறிவு பெறுகிற வரையில் பாடம் நடத்துவது தான் குருவினுடைய ரோல். அவன் அறிவு பெறுகிற வரையில் பாடம் நடத்துவது தான் குருவினுடைய ரோல். அப்படி எத்தனை ஆசிரியர் வேலை பார்க்க முடியும்? இப்போ உன்னை அறிவுங்கிறது நான் வேறு அர்த்தம் சொல்கிறேன். என்னன்னா, நான் பள்ளிக்கூடத்து வாத்தியார் சார், 10 to 5 பாடம் நடத்தணும், வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போட்டிருக்கிறான், நான் நடத்துகிறேன்னா நீ வாத்தியார் என்னுடைய வேலை இதுன்னு அறிஞ்சிட்டதா அர்த்தமே இல்லை. நீ குருவோட ரோல் என்னன்னு அறிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு மக்குப்பைய பாஸ் ஆகி போகிற வரைக்கும் பாடம் நடத்த வேண்டிய வேலை என்னோடதுங்கிறத வாத்தியார் புரிஞ்சுக்கணும். எத்தனை வாத்தியார் அந்த லெவலுக்கு தானே புரிஞ்சுக்கிட்டாரு? இப்போ பாருங்கள், 10 to 5 பாடம் நடத்தி சம்பளம் வாங்குற வாத்தியார்னு யார் அறிந்தார்களோ அவர்களுக்கு சம்பளம் மட்டுமே கிடைக்கும். அவனை அறிவாளி ஆக்காமல் ஓய்வதில்லை என்று குருவின் ஸ்தானத்தை யார் அறிந்தார்களோ அவர்களுக்கு சம்பளத்தை தவிரவும் மரியாதை, வணக்கம், என்றைக்கும் தெய்வ அந்தஸ்து இவை அனைத்தும் சேர்த்து கிடைக்கும். அப்போது நீங்கள் எந்த லெவலுக்கு உங்களை உலகத்துக்கு தருவீங்களோ, உன்னை அறிதலில் தருகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு உலகம் திருப்பி செய்ய முடியும். இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். குரு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார், 10 பசங்களை வச்சு. ஒரு பையன் திருடிட்டான் ஒரு மடாலயம், அதுக்குள்ளே பாடம் சொல்லி கொடுக்காரு குரு. ஒரு பையன் திருடிட்டேன், எல்லா பையனும் பிடிச்சிட்டான், கையோட கொண்டாந்து வாத்தியத்தை நிறுத்தினான். இவன் வந்து திருடிப்பான், அந்த பையன் திருட்டு பையன், இனிமேல் இந்த மடாலயத்தில் இருக்கக்கூடாது, இவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு குரு சொன்னால், அவனுக்கு தெரியலடா, அவனை பாவம் விட்டுடுங்க, திருட மாட்டான், இனிமேல் அவன் திருட மாட்டான், நீ ஒன்றும் கவலைப்படாதா ராஜா, இனிமேல் நீ திருடாத, இவனுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்கணும், இன்னொருத்தர் பொருளை எடுக்கக்கூடாது, தப்புன்னு உனக்கு தெரியலையா, எல்லாம் அறிவுரையும் சொன்னார், பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து போய் விளையாடுங்க, இனிமேல் அவன் திருட மாட்டான்ட்டார். முடிஞ்சு போச்சு. ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் அந்த பையன் திருடிட்டான், பசங்கள்லாம் கையோட பிடிச்சிட்டான், திரும்பி கொண்டாந்து வாத்தியார் நிறுத்தினான். நிறுத்திட்டு சொன்னான், இந்த பையன் மறுபடியும் திருடுனா நாங்கள் பிடிச்சிட்டோம், அதனால் இவனை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்புங்க, நம்ம மடாலயத்தை விட்டு வெளியே அனுப்புங்க. வாத்தியார் சொன்னால் அனுப்ப முடியாது. 9 பையனை ஒன்றா சேர்ந்து சொன்னான், இப்போ நீங்கள் அவனை அனுப்பலைன்னா இந்த திருட்டு பையனோட நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் 9 பேர் வெளியில் போயிடுவோம். வாத்தியார் சொன்னார், போகலாம், நீங்கள் 9 பேர் வெளியில் போகலாம், அவனை அனுப்ப மாட்டேன். அவன் கேட்டா திருட்டு பயல வச்சுக்கிறேங்கிற மடத்துல ஸ்டூடெண்டா, நாங்க இவ்வளவு நல்லவங்க எங்களை வெளியே போன்னு சொல்றிய. குரு சொன்னார், ஒரு குருவோட வேலை என்ன தெரியுமா, நல்லது கெட்டது என்னன்னு கற்றுக் கொடுக்கறது தான். உங்கள் 9 பேர் தான் தெரிஞ்சு போச்சா எது நல்லது எது கெட்டதுங்கிறது விளங்கிடுச்சு. நீங்கள் பாடம் முடிஞ்சாச்சு, வெளியே போகலாம். அவனுக்கு இன்னும் பாடம் முடியல, ஏன்னா எது நல்லது கெட்டதுங்கிறது அவனுக்கு இன்னும் புரியல. இன்னும் சரியாக சொல்கிறான் தான் அவனுக்கு புரியும்படியாக சொல்ல எனக்கு தெரியல. நான் போன தடவை சொன்னது ஃபெயிலியராக போச்சுன்னு சொன்னால் அவன் மட்டும் தோற்று போல, சரியாக சொல்லலேன்னு நானும் தோற்று போயிருக்கிறேன். அதனால அவன் தான் எனக்கு உரைக்கல். என்னைக்கு அவன் புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு தான் நான் சரியான வாத்தியார். இந்த மாதிரி லைஃப்ல ஒன்னொன்னு நம்ம உணர ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, நம்ம இருக்கிற இடமே வேற, இருக்கிற தலைமை வேற. இப்போ என்னுடைய வேலை ஸ்பீக்கர், ஒரு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் அப்படின்னா, இன்னைக்கு சொல்றேன் 5 ஜோக் இருந்தா போறோம், ஆயுள் முழுக்க ஒருத்த பேச்சாளராக இருக்கலாம். ஏன்னா ஊர் மாதிரி ஊர் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே. 5 ஜோக்கு பேசிக்கிட்டே இருந்தால் எல்லா ஊரில் கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய ரோலை நான் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இது டேப் ஆகி போயிட்டா நம்ம கதை அது என்ன ஆறுது, அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்து கேட்டுட்டு அந்த ஊரில் போய் உட்காந்தா என்ன ஆறுது, இது சாதாரண ப்ரொஃபஷன். அடுத்தது, ஒரு 2 மணி நேரத்தை அவங்களுடைய பொன்னான நேரத்தை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறாங்களே, அந்த 2 மணி நேரத்தில் அவர்கள் பெறுவதை மட்டுமே நான் தருவேன் என்று சொன்னால் நான் சாதாரண சொற்பொழிவாளன். 2 மணி நேரத்தில் அவர்கள் பெற முடியாதவற்றை எல்லாம் தருவேன் என்று சொன்னால் நான் மிக உயர்ந்த நிலைக்கு என்னை உயர்த்தி கொள்ளுகிறேன் என்று பொருள். அப்ப என்னுடைய ஆழ அகலத்தை, இந்த வார்த்தை கவனிங்க, என்னுடைய ஆழ அகலத்தை, என்னுடைய உயர நீளத்தை சரியாக சொன்னால் என் விஸ்வரூபத்தை நான் தீர்மானிக்கிறேன். என் விஸ்வரூபத்தை நான் தீர்மானிக்கிறேன். நான் ஓரங்கல மனிதனாக வாழ்ந்து செத்து போகலாம், அல்லது ஆகாசத்துக்கும் மண்ணுக்கும் இடையில இருக்கிற விஸ்வரூபியாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இப்படி நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு தொழிலிலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உயர நீளத்தை, அகல ஆழத்தை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். உங்கள் விஸ்வரூபத்தை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். பார்க்கிற தொழிலினுடைய பன்விதமான பரிணாமத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டால், பன்முக பரிமாணத்தை, மல்டி டைமென்ஷன் பன்முக பரிமாணத்தையும் நீங்கள் விளங்கி கொண்டு விட்டால் உங்கள் ஆழ அகலம் மிக பிரம்மாண்டமாக மாறுகிறது. அதற்கு முதலில் உங்கள் பலம், பிறகு உங்கள் திறம், பிறகு உங்கள் வரம். இவற்றை நன்கு புரிந்து கொண்டு செய்யும் தொழிலை, செய்யும் தொழிலை தெய்வம் பாரதி சொன்னாரே, அதை நேசித்து செய்ய பழகினால், காதலித்து நம்முடைய தொழிலை செய்வதற்கு நாம் பழகினால், நம்முடைய உயரம் என்ன, நம்முடைய அகலம் என்ன, நம்முடைய ஆழம் என்ன என்று நம்முடைய விஸ்வரூபத்தை நாமே பெரிதாக்கி கொண்டு போனால், உன்னை அறிதலாகிய நிகழ்வு, நான் வெறும் மனிதன் அல்ல, சிற்றல்லை அல்ல, நான் இறைநிலையை என்னுள் கொண்டு வந்து உலகத்துக்கு பெரும் சேவை செய்ய முடியும் என்ற உணர்வை புரிந்து கொண்டு விட்டால், தொகுத்து சொன்னால், நான் கடலின் ஓர் அலை என்று எண்ணுகிற வரையில் நான் மரணமடைகிறேன். ஆனால் நான் அலையல்ல, கடலே நான் என்கிற தெளிவு பெறுகிற போது என்றைக்கும் என் பணிக்கு அழிவு வருவதே இல்லை. அலை என்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் மிகச்சிறிதாக மடிந்து போகிறார்கள். கடல் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் தங்களை எப்போதும் அழிவற்ற ஒரு பெரிய நன்மையை நோக்கி இட்டுச் செல்கிறார்கள். எனவே அலைகளாக விழுந்து விடாதீர்கள், கடலாக வாழ்வதற்கு பழகுங்கள். நீங்கள் அலைகள் என்று எண்ண வேண்டாம், கடல் என்று உணர பழகினால், அந்த தன்மையில் உன்னை அறிந்தால் ஒரு உயர்வு தோன்றக்கூடும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். மன்னிக்கவும், இதுவும் இரவல் அறிவுதான். உங்கள் சுயம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் ஜோதியாக மாற